என்னும் தேன் குடித்தால் பைத்தியம் பிடிக்கும், காதல் தேன் என்னை குடித்தால் என்னதான் நடக்கும், போதை தந்து தெளிய செய்து ஞானம் தருவது காதல் தான். காதல் யோகி, காதல் யோகி, ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய், ஹே காதல் யோகி, காதல் யோகி, ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய். நான் காதல் மதுவை குடித்து விட்டேன், கிண்ணம் உடையும் நானே உடைந்து விட்டேன், ஒரு நொடியில் ஞானம் அடைந்து விட்டேன். ஹே காதல் யோகி, காதல் யோகி, ஹோய் ஹோய். காதல் மதுவை குடித்து விட்டேன், கிண்ணம் உடையும் நானே உடைந்து விட்டேன், ஒரு நொடியில் ஞானம் அடைந்து விட்டேன், அந்த ஞானத்தில் யுகங்களை கடந்து விட்டேன். ஒரு காதல் வந்தால் போகி போகி, காதல் போனால் யோகி யோகி, காதல் யோகி. யோகி யோகி, காதல் யோகி, ஏ காதல் யோகி, ஏ காதல் யோகி, ஏ காதல் யோகி, ஏ காதல் யோகி, மனம் சிக்கிக் கொள்டதே சிறகினிலே. ஒரு சிறு கிளி பார்த்தேன் வானத்திலே, மனம் சிக்கிக் கொள்டதே சிறகினிலே. நான் வானத்தில் ஏறிய நேரத்திலே கிளி வண்ணம் மறைந்தது மேகத்திலே. நான் மனம் என்ற ஒன்று இன்று காட்டில் வாழ்ந்து காதல் யோகி ஆனேனே. ஏ காதல் யோகி, ஏ காதல் யோகி, சொந்தங்கள் வளர்த்தேன் வந்த மறுத்தேன், நான் என்னையும் மனதையும் தொலைத்தேன். நான் காதல் மட்டும் பற்றி கொண்டு காணும் உலகம் விட்டு யோகியானேனே. காதல் யோகி, காதல் யோகி, தானாதிரதானா திரதானா திரதானா திரதானா திரதானா. காதல் யோகி யோகி காதல் யோகி காதல் யோகி யோகி யோகி காதல் யோகி காதல் யோகி காதல் யோகி காதல் யோகி காதல் யோகி காதல் யோகி